You know something? ஒருத்தனோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதி தான். ஆல்ரெடி இந்தியாவில் உள்ள எல்லாருமே அவங்க தாய்மொழியில் பேசுறதுக்கே வெக்கப்படுறாங்க. That itself is success for us. அதே மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தையும் அழிச்சிட்டா. அது சரி, அது எப்படி பண்றது? டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒழுகிற வேலை இல்லைன்னு பாதி காலமாட்ட அடிமாட்டு வேலைக்கு வச்சுட்டாங்க. மீதி இருக்கிற காலங்களையும் எப்படியாவது வாங்கி ஸ்லாட்டர் ஹவுஸ் அனுப்பிட்டா. ஓகே, பட் அதுல நமக்கு என்ன லாபம்? வேர்ல்ட்லயே மில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியா தான் நம்பர் ஒன். பசு மாடு கண்ணு போட காளமாடு தேவை. காளமாடுங்களை அழிச்சிட்டா தென் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இஸ் தி ஓன்லி வே. அதுக்குண்டான எல்லா பேட்டன்ஸும் நம்மள மாதிரி கார்பரேட்ஸ் கிட்ட தான் இருக்கு. சார், மற்ற இடம்னா ஓகே, பட் தமிழ்நாட்டில் சான்ஸே இல்லை சார். சார், இங்கே காளமாட்டை ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாட்டையும் தன்னோட பெத்த புல்ல மாதிரி பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் விளப்ப மாட்டாங்க சார். பெத்த புள்ளைக்கும் ஒரு வேலை இருக்கு சார். தலைவர் பையன் சார், வணக்கம் சார். ஒரு லோக்கலில் ஒரு பெரிய ஆள், எல்லாம் ரெடி சார். சார், சார் எல்லாத்தையும் சொன்னார் சார். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனைன்னு வந்தா அவன் அண்ணன் தான், அவனை நான் பார்த்துக்கிறேன். சார், எங்கள் அப்பாட்ட பேசி எல்லா மாட்டையும் வைக்க வேண்டியது என் பொறுப்பு சார். பார்த்து பிரச்சனை எல்லாம் முடிச்சு விடியா. இப்படிதான் இந்த ஊர்லயே பெரிய ஆள் சார். இப்படி ஒன்னத்துக்கு பெறாத மாட்டேன், லட்ச லட்சமா காசு கொடுத்து எடுத்துக்கிறேங்கிறாய். தூக்கி கொடுக்க வலிக்குதா? தூக்கி கொடுத்துடுங்கப்பா. இவர் மட்டும் மாட்டை வித்து கொடுத்துட்டாரு, ஊர்ல இருக்கிற எல்லா பயலும் வரிசையா வந்து வித்து கொடுத்துருவாய். ஏண்டா வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எச்சப்பய மாதிரி விக்கணும் கிடைக்கணும். சொல்லுண்ண, சும்மா மாடு மாடு நிறுத்திக்காரு. குடுக்கு சொல்லுண. அஞ்சு நிமிஷத்துல இடத்த காலி பண்ணணும். ஊருக்குள்ள போய் என்கிட்ட கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. கிளம்புங்க. கிளம்பு. Fuck it! டக்கரு இதுதான் என் ஊரு டக்கரு டக்கரு டக்கரு டக்கரு நீ மோதி பாரு மாட்ட பொத்த புள்ளைய நினைக்கிறோம் இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும் இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடத்திடும் வெறிச்செயல் இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும் அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய் உன் அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய் இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா நாட்ட பத்தின பிரச்சனைடா நாட்டின் பொருளாதாரமே வீழும் நாமும் எடுக்கணும் பிச்சையடா சார் நான் தான் சொன்னல உங்களுக்கு சொதப்பிடுவானுங்க நம்ம அனுப்பிச்ச எல்லா ஆட்லையும் அடிச்சு அமைச்சிருக்கானுங்க Then it's plan B. Excuse me, sir. சார் இந்த மாட்டுக்கல்ல எலுமிச்சம்ல புழிஞ்சுற மாதிரி மாட்டுக்கு மிளகா பொடி தூவிடுற மாதிரி சாராய ஊத்துற மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் செட் பண்ணி எடுத்தாச்சு சார் இதெல்லாம் எதுக்கு சார் ஜல்லிக்கட்டை தடுக்கிறதுக்குன்றதுக்குன்னு ஒரு குரூப் ஒரு பெரிய ஒரு இதே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்க டார்கெட் பண்றது வந்து அந்த காளையை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க ஏன்னா ஒரு காளையை அழிச்சா அந்த இனம் அழிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த இனத்தவே அழிச்சிட்டாங்க தம்பி நீ ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கனால என்ன பண்ண முடியும் அந்த தை மாசம் ஒரு மாசம் வந்து மட்டும்தான் அவன் என்ன சண்டை போட முடியும் மாடு வச்சிருக்கிற விவசாயி ஒரு மாட்டை வைத்த டெல்லிக்கு கூட போயிட்டு வர முடியாது எங்க போய் அந்த விவசாயி வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் நடத்த போறான் கேட்டா வந்து சில பேர் வந்து இது வந்து அன்எஜுகேட்டடான ஒரு அரசாங்க தமிழக அரசாங்கம் சொல்றது போய் எல்லாரும் சொல்றது போய் இவங்க சொல்றது மட்டும் உண்மையின் நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கு கோவப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம கோவப்பட்டு இருக்கோம் காசுன்ற ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்க தவிர 2009 அப்புறம் கடந்த 7 காலமாக எந்த இடத்துல எந்த மாட்டுக்கு காயமாச்சு புண்ணு வந்தது கண்ணில் ரத்தம் வந்தது எலுமிச்சை பழத்தை போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டோம் எல்லா சத்தும் கொடுத்த ஒரு மாட்டை போய் நம்ம கொண்டு போய் ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் களத்துக்கு கொண்டு போறப்ப இப்படி கத்தி வச்சு குத்துறோம் வாயில ஏதோ வச்சு குத்துவோமா இந்த மாடை வந்து ஐடென்டி பண்ணி இந்த மாடுல தவறுகள் நடந்தால் அந்த மாட்டை கொடுமைப்படுத்தினால் அவங்க வழக்கு எங்க மேல போட்டுருக்கலாம் காலைக்கு தண்ணி அடிக்க விட்டா என்ன ஆகும் அடுத்து தூங்கிடுங்க மாட்டை பத்தியே என்னன்னு தெரியாம மட்டையை தூக்கிட்டு அடிக்கிறவன்லாம் கையெழுத்து போட்டாக்க இது சாத்தியமாகுமா இது புரியாதவங்க ஜல்லிக்கட்டுடைய தன்மை என்னன்னு தெரியாமலே ஜல்லிக்கட்டை விமர்சிக்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை மூலம் என்ன நடக்கணும் அடுத்து வந்து யானைன்றத வந்து பேப்பர்ல பாக்குறோம் மாடுன்றத படத்துல தான் பார்த்து சொல்ல முடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நாட்டினங்கள் பூரா காலியாயிடும் ஒரு தமிழ் இனமே அழிஞ்சிருச்சு அடுத்து ஒரு பாரம்பரியன்றது ஒண்ணு அழியுது உலக நாடு பூராமே ஒரு மாடு ஒரு போட்டி தான் அதோட அந்த மாடு கொல்லப்படும் நம்ம அப்படி இல்லை ஒரு காளையை வளர்க்கணும்ன்றது வந்து வீட்டுல ஒரு ஒரு நண்பனை வளர்க்குற மாதிரி ஒரு தம்பியை வளர்க்குற மாதிரி நம்ம தெய்வ குலதெய்வத்தை வளர்க்குற மாதிரி தான் இருக்கணும் அந்த மாடு வயோதிகமாகி இறந்தவனாலும் சமாதி கட்டி அந்த மாடை வந்து பூஜிக்கிறோம் என்னோட காலப்பேர் ஐயனார் ஸ்கூல்ல படிக்கிறப்ப இந்த காலகண்டம் வாங்கி நான் வளர்க்குறேன் வீட்டுக்கு தெரியாம எல்லாரும் 10 தூங்கின பிறகு 11 அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த அவரோட இருந்து நம்ம வசிச்ச காலம்தான் அதிகம் எனக்கு வந்துட்டு குணம்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நல்லா தான் நின்றாப்புல வழி இல்லை ஒன்றும் இல்லை இந்த இடத்துல இப்படி ஒன்று பார்த்துச்சு நின்றுச்சு மண்டி போட்டுச்சு உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்து பார்க்குறேன் இவர் இதாகிறாரு வீடே ரொம்ப மனம் உடஞ்சி அன்னைக்கு வீடே அப்பாலேருந்து எல்லாருமே இங்கே வந்துட்டோம் ஒரு 15-20 நம்ம கூட இருந்த ஒரு தம்பியை வந்து நம்ம விட்டுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அது தம்பின்ற காட்டில் எனக்கு வந்து சாமி தான் அது சாமி இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் முட்டாள் நான் சாமி இருக்குன்னு நான் சாமி நீங்கள் தான் கும்பிடணும்னு சொல்லி சொல்ல வரல நான் வாயிலா ஜீவன் அனைத்துமே தெய்வத்துக்கு சமானமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து என் இடத்துல நான் உனக்கு கணக்கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்பாரு. அதுக்குன்னு அந்த இடம் அமைஞ்சிச்சு. உள்ள தூக்கி உள்ள இறக்குற மண்டி போட்டு போய் உட்காந்த மாதிரி உட்காந்துச்சு. எந்த மாடு வச்சிருக்கவங்க வீட்டுக்கும் வந்து யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம், யூ கேன் கம் அண்ட் சீ. நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறவங்க எங்க ஊர் ஜல்லிக்கட்டுக்கு வாங்க. வாங்க சும்மா வாங்க, சும்மா வாங்க, இப்படி சைட்ல வாங்க. நம்ம காலையில இப்படி சும்மா மூந்து போறேன், கையை மூந்து போறேன். நம்ம கோபுரத்துல இருக்கிற வாடகையும் இதுவும் ஒண்ணா இருக்கு. ஏங்க நார்த் இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு ஜல்லிக்கட்டை பத்தி ஒன்னும் தெரியல, அவங்க கேஸ் போறாங்க. ஒண்ணு இல்ல, மெட்ராஸ்ல நம்ம மக்கள் இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்ககிட்ட போய் ஜல்லிக்கட்டுனா என்னன்னு சொல்லி கேட்டா அது காலை பிடிச்சி தூக்கிட்டு இழுத்துட்டு போவாங்கன்றாங்க. காலை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா போடுறியோ எல்லாத்துக்கும் சரின்னு தான் தலையாடிக்கிட்டு போனேன். இப்ப நுப்பாட்டுறதுக்கும் தலையாடிக்கிட்டு தான் இருக்கேன். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு வீர விளையாட்டு மட்டுமல்ல, இது வந்து ஒரு பிரீடிங் சயின்ஸ். இதோட உண்மையான பேர் வந்து ஏறு தழுவுதல். அதாவது ஒரு காளை தழுவி ஒரு 50 அடி தூரம் போனா அந்த காளைக்கு வீரியம் அதிகம் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி அந்த காளைகளை பிரீடிங்க்கு அனுப்புவாங்க, தோற்ற காளைகளை ஃபார்மிங்க்கு அனுப்புவாங்க. இதுக்கு தடை கோருபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரசாங்கம் சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது. தமிழக அரசாங்கம் இன்று மட்டுமல்ல என்றுமே ஜல்லிக்கட்டுக்கு துணையாக தான் இருந்து வந்துள்ளது. இதுக்கு தடை கோருபவர்கள் வந்து நிறைய தனியார் அமைப்புகள், அதுவும் பல பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். 5 ரூபா பிஸ்கட் பேக்கெட் வாங்கி ஒரு நாய்க்கு போட்டு நம்ம ஒரு அனிமல் லவர்னு சொல்லிக்கிறோம். 500 ரூபா ஒரு நாளைக்கு உழைச்சு சம்பாதிச்சாலும் அதுல 300 ரூபாய் அந்த மாட்டுக்கே செலவு வச்சு வெறும் 200 ரூபாயில தன் குடும்பத்தை நடத்தும் இந்த மாதிரி விவசாயிகள். அது இவன் தான் அனிமல் லவர். கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட கேட்கிறோம், ஃபுட்பால் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபுட்பாலர்ஸ் கிட்ட கேட்கிறோம், அது ஜல்லிக்கட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒன்னா மாடு வளர்க்குறவங்க கிட்ட கேட்கணும், இல்ல மாடு குடிக்கிறவங்க கிட்ட கேட்கணும். 10 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட 9 லட்சம் காளைகள் இருந்துச்சு, இப்ப வந்து ஒரு 60,000 காளைகள் தான் இருக்கு. இப்ப இனி 3 வருஷத்துல என்ன ஆகும்? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறியாமையால் தான் இது அழிந்து கொண்டு வருகிறது. இது நம்ம அடையாளம். அடையாளம் இழந்தால் தாய்நாட்டிலும் நம் அகதிகள் தான். கண்டிப்பாக சிந்திப்போம், செயல்படுவோம்.